கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கல கலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கல கலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கல கலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கல கலப்ப கை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கீடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமூடையாய் தீரவேலோ ரெம்பாவாய் ஆ